والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெற்ற, தோழமையை பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் இரண்டு சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த இரண்டு சஹாபி பெண்மணிகளில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி, அதாவது அத்தாவுடைய சகோதரி. இன்னொருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தாய். இந்த இரண்டு பேருடைய வரலாற்றை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அபு தாலிப், அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு பெண் பார்ப்பதற்காக மதினா செல்கின்றார். அப்பொழுது மதினாவுடைய பெயர் யஸ்ரிப் என்பது, மதினாவுடைய பழைய பெயர். அந்த யஸ்ரிபுக்கு செல்கிறார் பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய மகனுக்கு, மகன் அப்துல்லாவுக்கு. அப்துல்லாண்டா யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாப்பனார் அப்துல்லாவுக்கு பெண் பார்ப்பதற்காக அப்துல் முத்தலிப் மதினாவுக்கு போகிறார். அங்கே வஹப் என்பவர் மதினாவில் நல்ல பிரபலமான ஒரு தலைவர். அவருடைய மகளை தன்னுடைய மகனுக்காக பெண் கேட்கலாம் அப்படின்னு போகும் பொழுது அங்கே அவனுடைய மகள் ஆமினா அம்மையாரை அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்காக பெண் கேட்கிறார். அப்போ வஹப் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆமினாவுடைய மூத்த சகோதரி ஹாலா அவங்க இருக்கிறாங்க, அந்த மூத்த சகோதரிக்கு மாப்பிள்ளை கிடைச்சாதான் தன்னுடைய என்னுடைய இளைய மகள் ஆமினாவை நான் உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆகவே நீங்கள் மூத்த மகள் ஹாலாவுக்கு யாராவது நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துறாரு? அப்துல் முத்தலிபு கிட்ட அந்த வஹப் சொல்லி அனுப்பிடுறாரு. அதாவது நீங்க என்னுடைய மூத்த மகளுக்கு, இளைய மகளை நான் உங்களுக்கு முடிச்ச உங்க மகனுக்கு முடிச்சு கொடுக்குறேன். அப்துல்லாவுக்கு மூத்த மகளை நீ நல்ல மூத்த மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ரெண்டு மகளுக்கு ஒன்னா கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிபு சொல்லி அனுப்புறாரு. அப்துல் முத்தலிபு வந்து பாக்குறாரு, அவரு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே தவிர அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள தேடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போறாரு மதினாவுக்கு. ஒரு முடிவோட போய் சொல்றாரு, உங்க மூத்த மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அதே நேரத்தில் உங்களுடைய இளைய மகளுக்கு என்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வகுப்பு கேட்கிறாரு. அது யாரு மூத்த மகளுக்கு யாரு மாப்பிள்ளன்ற உடனே அப்துல் முத்தலிப் சொல்றாரு, நான் தான் மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. மூத்த மகளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இளைய மகளுக்கு என்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறாரு. இப்படி பண்ணலாமா? அத்தாவும் மகனோ அக்காவை தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது அத்தா வந்து அக்காவையோ மகன் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா இது ஐயாமுல் ஜாஹிலியா நடக்கிறது. அது வரல, இஸ்லாம் வரல, ஷரியத் வரல, ஹராம் ஹலால் குரான் ஹதீஸ் எதுவும் வரல, ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால இன்னைக்கு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அப்ப அந்த காலத்துல அப்துல் முத்தலிப் இந்த மாதிரி சொன்ன உடனே ஹாலாக்கு கோவம், அவரு இவருக்கு வஹபுக்கு கோவம் வரல, என்னையா பேச்சு பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு போய் ஏமா அப்படி அது பெருசாவே தெரியல அப்படியே ரொம்ப சந்தோஷம், என் மூத்த மகளை உங்களுக்கு கல்யாணம் கொடுத்துட்றேன், இளைய மகளை அப்துல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்துல்லாவுக்கு இளைய மகள் ஆமினாவையும் மூத்த மகள் ஹாலாவை அப்துல் முத்தலிபு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. அந்த ஹாலாவுக்கு பிறந்ததான் ரெண்டு குழந்தை. அந்த ஹாலாவுக்கு, அதாவது அப்துல் முத்தலிபுக்கும் ஹாலாவுக்கும் பிறந்தது ரெண்டு பேர், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை ஹதரத் ஹம்சா ரதியல்லாஹு தலானோ, பெண் குழந்தை யாருன்னு சொன்னா அன்னை சஃபியா ரதியல்லாஹு தலானா. அந்த சஃபியா ரதியல்லாஹு தலானாவுடைய வரலாற்றை தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரெண்டு வகையில உறவு முறை. ஒரு தாய் வழியில, தாய் ஆமினா வழியில எடுத்தா ஆமினாவுக்கு சஃபியா யாரு? அக்கா மக. அப்படிதானே? ஆமினாவுடைய அக்கா தானே ஹாலா, ஹாலாவுடைய மக. அப்ப அந்த வகையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஃபியா ரலியல்லாஹு தஆலா என்ன உறவு முறை வரும்? பெரியமாமா அக்கா முறை. இது தாய் வழியில போனா. தந்தை வழியில போனா அப்துல்லாவும் சஃபியாவும் அக்கா தங்கச்சி. அப்படிதானே? அது அப்துல்லா வேற தாய்க்கும் சஃபியா ரலியல்லாஹு தஆலா வேற தாய்க்கும் பிறந்திருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் அப்துல் முத்தலிப் ரெண்டு பிள்ளைகள். அதனால அக்கா தங்க அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சிக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி யார் முறை? யாருங்க? மாமி பூப்பி அப்படின்னு சொல்லிக்கங்க, மாமி முறை. ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழியில போனா அக்கா முறை, தந்தை வழியில போனா மாமி முறை. அந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசுலயே ரொம்ப ஒரு வீரமான பெண்மணி. அரபு கோத்திரத்தில் அவங்க ஒரு வீரமான பெண்மணி, சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேற சில மாமிமார்கள் இருந்தாங்க. அதாவது அப்துல் முத்தலிபுக்கு வேற சில பெண் குழந்தைகள் இருந்தாங்க. பெருமானாருடைய மாமிமார்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே மாமி யார் மட்டும்தான்? சஃபியா ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான். எந்த மாமியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹயர், இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா முதலாவதா என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்றாங்க. யாரு? அபு சுஃபியான். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அபு சுஃபியானுடைய அண்ணன் ஹாரிஸ் இப்னு, ஹாரிஸ் இப்னு வஹப் அப்படிங்கிறவர, ஹாரிஸ் இப்னு ஹர்ப் அப்படிங்கிறவங்க இந்த இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச காலமா வாழ்க்கை நடத்துறாங்க. கொஞ்ச காலத்திலேயே அந்த ஹாரிஸ் மூத்தா போயிடுறாரு. அபு சுஃபியானுடைய அண்ணன் ஹாரிஸ் மூத்தா போயிடுறாரு. அதற்கு பிறகு சஃபியா ரலியல்லாஹு தஆலா ரெண்டாவதா கல்யாணம் பண்றாங்க. யார் அப்படின்னு சொன்னா, ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் ஹக்கீம்ங்கிறவர் கல்யாணம் பண்றாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் ஹக்கீம் இல்ல, அவ்வாம், அவ்வாம்ங்கிறவர் கல்யாணம் பண்றாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அண்ணன் ஹஜரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த உறவு முறைப்படி பார்த்தா சஃபியா ரலியல்லாஹு தஆலா ரசூலுக்கு என்ன உறவு முறை வரும்? என்னங்க? மச்சானுடைய மனைவி. புரியுதா? ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அண்ணன் அவ்வாம், ரசூலுக்கு யாரு? நான் புரியலையா? அதனால அந்த காலத்தை வச்சிருக்கோம் துளுக்கணுக்கு 90 முறை அப்படின்னு சொல்லி. முஸ்லீமுக்கு எப்படி பார்த்தாலும், எந்த வகையில் சுற்றி பார்த்தாலும், ஒன்று பெரிய தா வரும், இல்லை சின்ன தா வரும், அத்தா வரும், அல்லது அண்ணன் வரும், தம்பி வரும், ஏதாவது வகையில் சொந்தம் வந்துடும். அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த வகையில் சஃபியா ரலியல்லாஹு தஆலா பார்த்தா மச்சானுடைய மனைவியாக வரும். ஏன்னா அவ்வாம் ரலியல்லாஹு, அவ்வாம் வந்து ஹதிஜாவுடைய அண்ணங்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு யார் மச்சான்? மச்சானுடைய மனைவி அப்படிங்கிற இடத்துல சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு மூன்றாவது உறவு முறையே இருக்குது. சரி, அவங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அவ்வாம் அப்படிங்கிற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த அவ்வாமுக்கும் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பிறந்தவர் தான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலாவோ மிக பிரபலமான சஹாபி. ஜுபைர் இப்னு அவ்வாம் மிக பிரபலமான சஹாபி. ஹயர், இப்படி இதுதான் ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்க வாழ்ந்த சொந்த பந்தத்தினுடைய சுருக்கமானது. இவங்க ஆரம்பத்திலேயே ரொம்ப வீரமான பெண்மணியா திகழ்ந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உண்மையான முஸ்லீமாக வாழ்கின்றார்கள். கொஞ்ச நாளில் தன்னுடைய கணவர் அவ்வாம் இறந்த உடனே அவங்க தன்னுடைய மகன் ஜுபைரோடு சேர்ந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்துடுறாங்க. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத் வந்த உடனே ஆரம்ப காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் போர்க்களத்துக்கு வரதை தடை செஞ்சிருந்தாங்க. பெண்கள் போர்க்களத்துலாம் வர வேண்டாம், உங்களுக்கு ஜிஹாதெல்லாம் கடமை இல்லை, ஆண்கள் மட்டும் வந்தா போன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனால் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வீர உணர்வை பார்த்துட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் இன்னும் சில சஹாபி பெண்மணிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க உஹது களத்துக்கு வர்றதுக்கு. உஹது களத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, உஹது போர்க்களத்துல வந்து அங்கே சஹாபாக்கள் அடிபட்ட சஹாபாக்களுக்கு காயத்துக்கு மருந்து போடுறது, தண்ணீர் கொடுக்கறது, பணிவிடை செய்யறது, இந்த மாதிரி பணிகளை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இன்னும் சில சஹாபி பெண்மணிகளும் செஞ்சு வந்தாங்க. இப்படி அவங்க உஹது போர்ல வரும்பொழுது என்ன இருந்துச்சுன்னா, உஹது போரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்து பின்னால ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துட்றான். ஆரம்பத்தில் வெற்றியை கொடுத்து பின்னால் அந்த வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோல்வியா மாத்திடுறான் முஸ்லீம்களுக்கு. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலானோ, ஹம்சா யாருங்க சஃபியாவுக்கு? சஃபியாவுக்கு யாரு? நான் மறந்து போச்சா? ஹம்சா ரழியல்லாஹு தஆலா சஃபியா ரழியல்லாஹு தஆலா அண்ணன் அப்படிதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் ஹம்சா ரழியல்லாஹு தஆலா ஹிந்தாங்கிற பெண்மணி என்ன பண்ணிடுறா, அங்க வஹஷிங்கிற ஒரு மனுஷரை வச்சு ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கி அவனுடைய மூக்கை வெட்டி நாக்கை வெட்டி கண்ணை புடுங்கி அவனுடைய முகத்தை சின்ன பின்னப்படுத்திடுறான். யாரே இந்த ஹிந்தாங்கிற பெண்மணி சொன்னா, ஹம்சா ரழியல்லாஹு தஆலா இதுக்கு முன்னாடி பத்ர் போர்ல இந்த ஹிந்தாவுடைய தாப்பனாரையும் சகோதரையும் உத்பாவையும் ஷைபாவையும் இவங்க போர்க்களத்துல வெட்டினாங்கிறதுக்காக வேண்டி பழி வாங்குவதற்காக வஹஷிங்கிற ஒரு கூலிப்படை ஆளை கூட்டிட்டு வந்து அந்த ஹிந்தா என்ன பண்றா, ஹம்சா ரழியல்லாஹு தஆலாவுடைய முகத்தை சின்ன பின்னப்படுத்துறா. இதெல்லாம் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேள்விப்பட்ட வரலாறு. அந்த நேரத்துல சஃபியா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, இந்த ஓது போர்ல முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு. அந்த ஓது போர்ல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே ஒரு பல்லு என்னாச்சு, ஷஹீதாச்சு, ஒரு பல்லு விழுந்துச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல காயம் ஏற்பட்டு போச்சு. இதை பூரா கேட்ட உடனே அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, பெருமானார் மீது உள்ள அந்த அன்பின் காரணமா பாசத்தின் காரணமா அப்படியே ஏற்கனவே ரொம்ப வீரமான பெண்மணி சொல்லியிருக்கிறேன், அவங்க என்ன பண்றாங்க போர்க்காலத்துல தலைவிரி குளமா அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேகமா வர்றாங்க போர்க்காலத்துல. அந்த நேரத்துல பரதாலாம் ஆயத்தலாம் இறங்கலை, பரதால அது ஒன்றும் பரதாக்கப்படல, அப்படியே தன்னுடைய துணியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு தலைவிரி குளமா என்ன பண்ணா வேகமா வர்றாங்க. அந்த ஓது போர்க்களத்துக்குள்ள அவங்க வர்ற வேகத்தை பார்த்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அன்னை சஃபியாவுடைய மகன் யாரு சுபைர் ரழியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ரசூலா சொல்லிடுறாங்க, சுபைரே உங்க அம்மாவை தடுத்து நிறுத்த அங்கேயே. ஏன் சொன்னா அவங்க வந்து ஹம்சாவுடைய முகத்தை பார்க்க வேண்டாம், ஹம்சாவுடைய முகத்தை பார்த்தாங்கன்னா தன்னுடைய சகோதரனுடைய முகம் இப்படி சின்ன பின்ன படத்தை பார்த்து அவங்க ஓன் கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க, அல்ல பொறுமை இழந்துருவாங்க, ஏற்கனவே ரொம்ப ஆவேசத்துல வந்திருக்கிறாங்க, அங்கேயே தடுத்து நிறுத்துங்க அப்படின்றாங்க. அப்ப சுபைர் ரழியல்லாஹு தஆலா ஓடி போய் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா போய் நிறுத்துறாங்க, சஃபியா ரழியல்லாஹு தஆலாவ போய் நிறுத்துறாங்க, அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க நீங்க வந்து வர வேண்டாம், பதில் போர்க்கள ஓது போர்க்களத்துக்குள்ள வர வேண்டாம், இங்கே நிக்க சொல்லிட்டாங்கன்றாங்க. அப்ப அன்னைக்கு சஃபியா ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய சகோதரன் ஹம்சாவை ஹிந்தாங்கிற பெண்மணி சின்ன பின்னப்படுத்தி அவனுடைய முகத்தை சேதப்படுத்தினான்னு தெரியும், அதனால நான் அதை பத்தி கவலைப்படல, அல்லாஹ்வுடைய பாதையில இது போன்ற குர்பானி எல்லாம் சாதாரணம், அல்லாஹ்வுடைய பாதையில இது போன்ற தியாகங்களும் நம்ம சாதாரணம், அதனால நான் வந்து அழுது ஒப்பாரி வைப்பேண்டோ அல்லது என்னோட பொறுமையை இழந்து நான் வந்து துடிச்சிருவேண்டோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரசூலுல்லாஹி வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலாவுடைய அந்த உறுதியை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, பெர்மிஷன் கொடுத்துறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்து ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு தஆலாவுடைய முகத்தை அந்த சின்ன பின்னப்படுத்தப்பட்ட அந்த முகத்தை ஜனாசாவுடைய முகத்தை பார்த்த உடனே அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா சத்தம் போடல கதறல கண்ணீர் மட்டும் விட்டு அழுகுறாங்க, அழுதுட்டு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி பொறுமையோட அதை அப்படி தலைவிரி குளமா வந்தவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆபத்தாய் போச்சு அப்படி கேள்விப்பட்டு வந்தவங்க அங்கே தன்னுடைய சகோதரனுடைய சின்ன பின்னப்படுத்தப்பட்ட அந்த முகத்தை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, வேதனைப்படலையே வேதனைப்பட்டாங்க, ஆனா அளவுல ஒப்பாரி வைக்கல, ரசூலுல்லாஹி தான் என்ன பயந்தாங்களோ அது அங்க நடக்கல, அவங்க சபரோட திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வரும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில இது போன்ற தியாகங்கள் இது போன்ற குர்பானிகள் எல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. அந்த நேரத்துல ஒரு இரக்கத்தோடு ஒரு வேதனையோட ஒரு பைத்து படுறாங்க. அந்த பைத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார சொல்லலாம், இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நாள் வந்திருக்கிறது, அது என்ன நாள் என்றால் இந்த தினம் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் இந்த சூரியன் கூட இருளடைந்து விடுமோ, இந்த சூரியன் கூட இருளடைந்து விடுமோ நான் பயப்படுறேன், அப்படிப்பட்ட கஷ்டம் நீங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்தோம், ரசூலுல்லாஹுடைய காயப்பட்ட முகத்தை பார்த்தோம், அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா பைத்து பாடுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஹைர் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலே அவர்கள் நல்ல முறையாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்ட நேரத்தில், நல்ல முறை இஸ்லாமிய ஆட்சி நடத்தி கொண்ட நேரத்தில், ஹிஜ்ரி 6ல மதினாவில ஹந்தக்குத்து நடக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அகழ்போர். அந்த அகழ்போருங்கிறது கிட்டத்தட்ட 25,000 பேர் கொண்ட ஒரு படை, மக்கத்து குறைசிகள் 25,000 பேர் கொண்ட ஒரு படை என்ன பண்றாங்க, மதினாவாசிகளை தாக்குவதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீழ்த்துவதற்காக ஒரு பெரும் படையோடு வர்றாங்க. அந்த நேரத்தில் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அவர்களே அவர்கள் உட்பட பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகழ்போரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெளிவா சொல்லியிருக்கிறேன், அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்களையும் 25,000 பேர் கொண்ட படையை எதிர்ப்பதற்காக ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரழியல்லாஹு தஆலா சொன்ன ஆலோசனைப்படி என்ன பண்ணிடுறாங்க, மக்காவை சுத்தி பெரிய அகல் தோண்டிடுறாங்க, அகல் தோண்டி மதினாவை சுத்தி அகல் தோண்டிடுறாங்க, மதினாவுக்கு உள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு வரக்கூடிய எதிரிகளை நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல பனு குறைதா என்ன பண்ணிடுறாங்க, யூதர் உள்ள மதினாவுக்குள்ள இருக்கக்கூடிய யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒப்பந்தத்தை மீறி ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, போர் செய்வதற்கு தயாராகிறாங்க. இந்த வரலாறு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குதா, யாவும் இல்லையா மறந்து போச்சா? ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்க, செஞ்ச ஒப்பந்தத்தை மீறி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்து என்ன பண்ண சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வேதனை ஆயிடுது. எப்படி சமாளிக்கிறது ரசூல திணற ஆரம்பிச்சாங்க. எதிரிலே விரோதிகள், உள்ளுக்குள்ள துரோகிகள், ரெண்டுமே சமாளிக்க வேண்டியது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சமாளிச்சாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிச்சு, எல்லா எதிரிடத்தையும் நல்லா பாதுகாத்தான். அந்த நேரத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வீடு, பெரிய கோட்டை இருக்குது. அந்த கோட்டைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பெண்களை போட அங்க தங்க வச்சிருக்காங்க. ஏன் சொன்னா, உள்ள எதிரிகள், பனு குலைதாக்கள் எதிரிகள் இங்க தாக்க வர்றாங்க, தாக்கிட்டு இருக்கிறாங்க. அவனும் விரோதியா மாறி, துரோகியா மாறிட்டான். இந்த சூழல்ல பெண்களுக்கு எதாவது ஆபத்து ஏற்பட கூடாதுங்கிறதுக்காக மதினாவில் ஒட்டுமொத்த பெண்களை பெருமானா அழைச்சு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய கோட்டைக்குள்ள ரசூலை தங்க வச்சிருக்காங்க. தங்க வச்ச உடனே யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இஸ்லாம் தான் வந்து ஜிஹாதுன்னு வந்துட்டா, போர் வந்துட்டா பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியோர்களை கொல்லக்கூடாது, அதே மாதிரி துறவிகள் சாமியார்கள் இவர்களை கொல்லக்கூடாது, அதே மாதிரி அவங்களுடைய ஆலயங்களை இடிக்கக்கூடாது. இதெல்லாம் ஷரியத்துல இஸ்லாத்திலே உள்ள கட்டளைகள், போர் ஒழுக்கங்கள். ஆனா மற்றவங்களுக்கு அந்த ஒழுக்கங்கள்லாம் கிடையாது. அதனால யூதர்கள் என்ன முயற்சி, என்ன திட்டம் போட்டாங்கன்னு சொன்னா, பனு குலைதாக்கள் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பெண்களை போல தங்க வச்சிருக்கிறாங்க. அதனால நாம போய் பெண்களை போய் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்களை பாதுகாப்பதற்காக அங்கிருந்து சஹாபாக்கள் இங்க ஓடி வருவாங்க. இங்க ஓடி வந்த உடனே நம்ம அங்க என்ன பண்ணலாம், மக்கத்து குறைசிகளை வச்சு உள்ள நுழைஞ்ச வெற்றி பெற்றால் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த திட்டம் வெற்றி பெற்றால் ஏன்டா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கோட்டையில சஹாபா பெண்களை ரசூலை தங்க வச்சிருக்காங்க. அங்க பாதுகாப்புக்கு யாருமே இல்லை, பாதுகாப்புக்கு யாருமே இல்லை. சஹாபாக்களுடைய பற்றாக்குறை, எண்ணிக்கை பற்றாக்குறை. அதனால ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ரசூலுல்லாஹ் அங்க தங்க வச்சுட்டு, நீங்க கொஞ்சம் பெண்கள் இருந்து பாத்துங்க, பெண்கள் உள்ள இருக்கிறது வெளியே தெரிய வேண்டாம் யாருக்கும் அப்படின்னு சொல்லி பாதுகாக்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்க பார்த்து அங்க போயிடுறாங்க. அவ இதை யூதர்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுறாங்க, இங்க பெண்கள் மேல் தாக்குதல் நடத்தினா ஒட்டுமொத்த சஹாபாக்கள் பெண்களை பாதுகாக்கிறது இங்க ஓடி வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எல்லையை தாண்டி உள்ள நுழைஞ்சிடலாம். உள்ள நுழைஞ்சிட்டா அதுக்கப்புறம் முஸ்லீம்களை அழிக்கிறது ரொம்ப லேசு அப்படின்னு சொல்லி யூதர்கள் திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை சுற்றி உளவு பார்ப்பதற்காண்டி ஒரு யூதன் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த யூதன் ஒரு 10 பேர் அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு 8-10 பேர் அனுப்புறாங்க. 8-10 பேர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த 8-8 பேர் மத்த எல்லாம் கீழ் நின்றுகிட்டு ஒருத்தரை மட்டும் அந்த இதுக்கு மேல அனுப்புவான், கோட்டைக்கு மேல அனுப்பி, நீங்க அந்த கோட்டையை சுத்தி உழவு பாருங்க, உள்ள பெண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு ஏதாவது படம் இருக்குதா இல்லையா, பெண்கள் தனியா இருக்கிறாங்களா இல்ல ஏதாவது பாதுகாப்பு படம் இருக்குதா, இதெல்லாம் நீங்க உழவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அந்த யூதர்கள் 5-7 பேர் கீழே நின்றுகிட்டு ஒரு யூதனை மட்டும் மேல அனுப்புறாங்க. அந்த யூதன் என்ன பண்றான், வந்து உழவு பார்க்க வர்றான். இதை அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா பாத்துறாங்க. அந்த யூதன் வந்து உழவு பாக்குறத அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா பாத்துறாங்க. பார்த்துட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஒருத்தர் தான் நிக்கிறாரு, அவங்ககிட்ட சொல்றாங்க இந்த யூதன் வந்து எப்படி சமாளிக்கலாம், என்ன பண்ணலாம் உங்களுக்கு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் அப்புறம் வயசான சஹாபி, ஆனா ஒண்ணு முடியல. அப்ப அவங்க சொல்லிடுறாங்க, என்னால ஒண்ணு முடியாதுமா, நீங்க ஏதாவது தைரியம் வந்து அதாவது செய்யுங்க அப்படின்றாங்க. அப்ப அது சஃபியா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, நேரா கதவை திறந்து வைங்கன்றாங்க. கோட்டை ஒரு எதிரி வந்து யூதம் வந்து உளவு பார்க்க வர்றான். அப்ப சஃபியா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு ஒரு வீரத்தோடும் ஒரு துணிச்சலோடும் ஒரு அறிவு திறனோட செயல்படுறாங்க பாருங்க. கதவை திறந்து வைங்கன்றாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஆச்சரியப்படுறாங்க, என்னமா இது கதவை திறந்து வைக்க சொல்றீங்க, கதவை பூட்டுச்சுனா பரவாயில்லையே அப்படின்றாங்க, இல்ல திறந்து வைங்க அப்படின்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கதவை திறந்து வச்சிடறாங்க. யூதம் என்ன பண்றான், அப்படியே கோட்டைக்கு வெளியில சுத்தி சுத்தி பாக்குறான். எந்த அசாட்டும் இல்ல, ஆள் அரவணையுமே இல்ல, ஆள் அறவே இல்ல, உள்ள பெண்கள் இருக்கிறாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் படை இருக்குதா என்னன்னு தெரியல, இதை அவங்க கண்டுபிடிக்கணும். படை இல்லைன்னா ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு உளவு பாக்க வந்திருக்கிறான். வந்து சுத்தி சுத்தி பார்த்தா எந்த அளவும் தெரியல. என்ன பண்ணா லேசா அப்படி அந்த கதவை திறந்துருக்கு வசதியா, என்ன பண்ணா அப்படி தலையை உள்ள விட்டான். அந்த கோட்டைக்குள்ள காம்போட்டுகள் பண்ணா தலையை உள்ள விட்டான். கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அவன் தலையை உள்ள விட்டதுமே தகார முடிய பிடிச்சி உள்ள எடுத்து போட்டு ஒரு வாழை வாங்கி ஒரே வெட்டி வெட்டிடுறாங்க. அவனை வெட்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தலையை தூக்கி என்ன பண்றாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தலையில தலப்பாய் கட்டிக்கிறாங்க. அந்த தலப்பாயை தாங்க கட்டிக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் கட்டின தலப்பாயை வாங்கி அவங்க கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு கோட்டையினுடைய மதில் சுவலுக்கு மேல என்ன பண்றாங்க, தன் தலையை மட்டும் காட்டுறாங்க. தலப்பா பொம்பளை தெரியாம ஆம்பளை மாதிரி தன்னுடைய தலப்பாயை மட்டும் என்ன பண்றாங்க, காட்டிட்டு என்ன பண்றாங்க, இந்த யூதனுடைய தலையை எடுத்து என்ன பண்றாங்க, கீழே ஒரு 7-8 பேர் நிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தூக்கி எறிகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் யூதனுடைய தலை வந்து விழுது, இதை பார்த்தோன்னா ஏழு பேர் அரண்டு போயிடறாங்க. ஆஹா, உழவு பார்க்க போனோன்னா உள்ள படை இருக்குது, முகமது வந்து பெண்களை வந்து சும்மா தனியா வச்சிட்டு போல, உள்ள படை காத்துட்டு இருக்குது. அந்த படை தான் யூதனை வெட்டி வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு இந்த எட்டு பேர் பயந்து ஓடிடுறாங்க. பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த வீரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பாராட்டுறாங்க. அந்த நேரத்தில் அன்னை சஃபியாக்கு வயசு என்ன தெரியுமா? 61 வயசு. ஏதோ 18 வயசு 20 வயசு போகும் ஆலிபப்பன் நினைச்சுக்காதீங்க. அந்த நேரத்தில் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு 61 வயசு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்லாம் முடிஞ்ச பிறகு, அகழ்ப்பு யுத்தம் முடிஞ்ச பிறகு அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சம்பவத்தை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. நீங்க எப்படி வெட்டினீங்க, எப்படி தலப்பா பட்டு கட்டினீங்க அப்படிங்கிறதா கேட்கறாங்க. அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கதையா சொல்றாங்க. சொல்லும் பொழுது பாக்குறாங்க, அவங்களோட இடுப்புல ஒரு கொடுவாள் வச்சிருக்காங்க. அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா இடுப்புல ஒரு கொடுவாள் வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அதான் போர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சஃபியா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார சொல்லலாம், போர் முடிஞ்சு போச்சு ஆனா ஆபத்து முடியல, ஆனா ஆபத்து முடியல, எப்போ எந்த ஆபத்து வரலாம், அதனால தற்காப்பு காண்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரிய சிரித்த நாளை இந்த சம்பவங்கள் இது ஒரு சம்பவம். இதை பார்த்தன சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னோட இடுப்புல கொடுவாள் வச்சிருக்கிறத பார்த்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கிறாங்க. அவங்களுடைய திறமையை அவங்க வீரத்தையும் பாராட்டுறாங்க. ஆக சகோதரிகளே, தாய்மார்கள் இதுக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஏதாவது சின்ன ஆபத்துன்னு அப்படியே அழுது ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டி பயந்து அரண்டு அப்படி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தைரியம் இருக்கணும், அல்லாஹ் கொடுத்த அறிவையும் பயன்படுத்தணும், அல்லாஹ் கொடுத்த அறிவையும் பயன்படுத்தணும், கொஞ்சம் தைரியத்தோட பயன்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் எந்த எதிரியும் நம்முடைய தாய்மார்கள் கிட்ட நெருங்க முடியாது. அந்த அடிப்படையில அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தார்கள். அவங்களுடைய அந்த இடுப்புல இருந்த அந்த கொடுவாள் பிற்காலத்துல அவனுடைய மகன் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவோ அதை பெருமையா வச்சிருப்பாங்களாம். அந்த கொடுவாளை, இது என் தாய் இடுப்புல வச்சிருந்த கொடுவாள், இது என் தாய் வச்சிருந்த கொடுவாள் இது அப்படின்னு சொல்லி எப்போ இடுப்புல அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவோ மத்தவங்க பெருமையா காட்டுவாங்களாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியாகவும் அவங்களுடைய ஒரு வழியில சகோதரியாகவும் இருந்த அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலாஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு தன்னுடைய மகன் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவை வாழ்க்கை கழிக்கிறாங்க. கழித்து தங்களுடைய ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு தன்னுடைய 73வது வயதிலே அதில் சஃபியா ரலியல்லாஹு தஆலாஹா இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். அவங்க வஃபாத்தாகும் போது 73 வயசு. கந்தக்கு தடக்கும்போது எத்தனை வயசு அவங்களுக்கு? 61 வயசு. அப்ப அப்படியே ஒரு வயது வயோதிக காலத்தில் கூட ஒரு வீர தீரத்தோடு திகழ்ந்த பெண்மணி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மாமி அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா. அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற இன்னொரு சஹாபி பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தாய். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அப்துல்லா அவருக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, பரக்கா இபுனு சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண். அதான் அப்துல்லாவுக்கு ரசூலுல்லாஹி தகப்பனார் அப்துல்லாவுக்கு பரக்கா இபுனு சாலபா என்ற ஒரு அடிமை பெண் இருந்தார். அந்த அடிமை பெண் அப்துல்லாவுடனே இருந்தார். அப்துல்லா வஃபாத் ஆன உடனே அந்த அடிமை பெண் யாருக்கு வந்துட்டாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினாவுக்கு வராசத்து பொருளா வாரிசு பொருளா வந்துட்டாங்க. ஆமினா அம்மையாருக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்காத்து. சகோதரிகள்கிட்ட நிறைய கேள்வி வந்திருக்குது, அட்டாச் பாத்ரூமில் உதவு செய்யலாமா? செய்யலாங்க, தப்பு இல்லைங்க. லெட்ரினும் பாத்ரூம் ஒன்னும் அட்டாச்சா இருக்குது, அந்த நேரத்துல பாத்ரூம்ல நம்ம உதவு செய்யலாமா அப்படின்னு சொன்னா செய்யறது தப்பு கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா உதவு செய்யலாம். அன்று பயானில் ஷாஃபி அனஃபி என்பதெல்லாம் பிரிவு இல்லை என்று கூறினீர்கள், ஆனால் ஃபித்ரா காரில் ஷாஃபிக்கு தனியாகவும் அனஃபிக்கு தனியாகவும் இருக்கிறது, தயவு செய்து விளக்கவும். அதே அடைய ஒரு சகோதரிக்கு எடுத்தாங்க இல்லையா, நான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சகோதரி, அதனால வந்து நான் வந்து இஸ்லாத்துல வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லை, நம்பிதான் இஸ்லாத்துக்கு வந்தேன், ஷாஃபி அனஃபிலாம் பிரிவு இருதுன்னு சொன்னாங்க. நம்ம அப்படிலாம் எந்த பிரிவும் கிடையாது, அது இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தானே தவிர அது பிரிவுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கேக்குறாங்க, அது அந்த சகோதரி நினைக்கிறேன் அன்னைக்கு சொன்னீங்களே, ஆனா ஃபித்ரா கார்டுல ஷாஃபிக்கு தனியாக அனஃபிக்கு தனின்னு போட்டுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஷாஃபிக்கு தனி அனஃபிக்கு தனிங்கிறது, ஷாஃபிலாம் ரொம்ப பாவம் பண்ணவங்க அதெல்லாம் நிறைய கொடுக்கணும், ஃபித்ரா அனஃபிலாம் பாவம் பண்ணாதவங்க அதனால குறைவாக கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க அந்த ஃபித்ரா கார்டில் உள்ள முறைப்படி கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும்னு கண்டிஷனும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபித்ரா என்பது ஒரு சா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாங்கிறது எவ்வளோ அப்படின்னு சொன்னால், நான்கு கை நிறைய கொடுக்கறதான் ஒரு சா. அந்த மாதிரி நீங்கள் 4 கை நிறைய கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஷாஃபினா கண்டிப்பாக ஷாஃபி முறைப்படித்தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா அவங்களோட ஃபித்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. அனஃபினா கண்டிப்பாக அனஃபி முறைப்படித்தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா ஃபித்ரா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இமாம் சாங்கடா ரசூலுல்லாஹி அலைஹி காலத்தில் சாங்கிறது ஒரு படி அளவு, ரசூலுல்லாஹி காலத்தில் இருந்த படி அளவு இப்போ எவ்வளோன்னு நிர்ணயிக்கிறதுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அளவை நிர்ணயிக்கிறாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அளவு நிர்ணயிக்கிறாங்க அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல படின்னு இருக்கும், மரக்கால்னு இருக்கும், குழின்னு இருக்கும். பாத்துறீங்களா மரக்கால்னா எவ்வளவு அளவு தெரியுமா? யாருக்கா தெரியுமா மரக்கால்னா எவ்வளவு தெரியுமா? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியாதா? நாலு நாலு கிலோவா? நாலு லிட்டர் ஒரு மரக்கா. மூன்றரை கிலோ? மூன்றரை கிலோ ஒரு மரக்கா. இது வந்து உங்களுக்கு தஞ்சாவூரா? இது தஞ்சாவூர் மரக்கா. திருநெல்வேலி மரக்கா எவ்வளவு தெரியுமா? தஞ்சாவூர் மரக்காங்கிறது நாலு லிட்டரு, அதாவது மூன்றரை கிலோ வரும் கிட்டத்தட்ட. நாலு லிட்டருங்கிறது திருநெல்வேலி மரக்கா எடுத்தீங்கன்னா ஒன்பது லிட்டர் வரும். டபுளா வரும், இதோட டபுள் டபுளோட கூட வரும். அதே இந்த பக்கம் செங்கல்பட்டு வந்தவாசி இந்த பக்கம் மரக்காக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு வேற. இப்போ இவ்வளோ நாகரிகம் வளர்ந்து இந்த காலத்திலேயே மரக்காங்கிறது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று வேறுபடுது. அப்போ நான் மரக்காலை எப்படி நிர்ணயிக்கிறது? நான் சொல்லுவேன் மரக்கால் என்பது அவங்க போய் அவங்க சொட்டாங்க அதை வச்சு மூன்றரை லிட்டர் தான், மூன்றரை கிலோ தான் ஒரு மரக்காலுங்கிறேன். உடனே திருநெல்வேலி ஆலயம் சாவத்தில் வருவார், இல்லை இல்லை அஜர்த்து தப்பாக சொல்லிட்டாரு, மரக்காலுங்கிறது ஒன்பது லிட்டர் தான் மரக்கால் அப்படிங்குவாரு. அப்போ அவர் மதுகு தனி ஏன் மதுகு தனி அர்த்தமா? அந்த மரக்காலை நிர்ணயிப்பதிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அவ்வளவுதான். அவங்க ஒரு மரக்கால் வேற, இந்த ஒரு மரக்கால் வேற. அந்த அடிப்படையில் பெருமானா சொல்ல இப்போ இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த விஷயத்தை நிர்ணயிக்கிறதே இவ்வளவு குளறுபடி. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது மரக்கால்ங்கிறது, மரக்கால் படிங்கிறதால நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. கண்ணுக்கு முன்னால உள்ள இந்த மரக்கால் நிர்ணயிக்கிறதுலயே நமக்கு இவ்வளவு பிரச்சனை வரும்பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி காலத்தினது சாங்கிறத எப்படி நம்ம அளவு நிர்ணயிக்கிறது? எப்படி அளவு நிர்ணயிக்கிறது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, சாண்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க காலத்தில் மரக்கால அளவுக்கு நிர்ணயிச்சாங்க. அந்த மரக்கால அளவுக்கு இன்னைக்கு கிலோ கணக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மூன்றரை கிலோ ரெண்டரை கிலோ வருது. அதே மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிடைச்ச ஆதாரத்தை வச்சு அவங்க அவர் நினைச்சாங்க. இது அவர்களுடைய நிர்ணயிப்பதிலே கணிப்பதிலே ஏற்பட்ட வித்தியாசம் தானே தவிர, ஷாஃபியா இருந்தா கண்டிப்பா மூன்றரை கிலோ கொடுத்தாவணும், அதுல பத்து கிராம் குறைஞ்சாலும் ஃபித்ர் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் அப்படி யாரும் சொல்றது இல்லை. அனஃபியா இருந்தா பாவம், நீங்களும் பாவம் பண்ணாதவங்க கம்மியா கொடுத்தா போதும், அதுல பத்து கிராம் இப்படி எதுவும் கிடையாது. அதனால ஃபித்ரா என்பது சாங்கிறது அதிசல இன்னும் தெளிவா வருது, நாலு கை அளவுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க அப்படி கூட கொடுத்துருப்போம் தாராளமா, இல்ல ரெண்டு இடைப்பட்ட நான் மூன்றையும் கொடுக்க மாட்டேன் ஒன்றையும் கொடுக்க மாட்டேன் ரெண்டு கிலோ கொடுக்க தரலாம் கொடுக்க. ஆமதல் ஃபித்ரான் ஒரு அளவு கொடுத்தாங்க அவ்வளவுதான். வித்ரு தொழுகை முடிந்து விட்ட பிறகு குரானில் வரும் சஜிதாவினை செய்யலாமா? அசர் ஃபஜருக்கு பிறகும் சஜிதா செய்யலாமா? அதாவது ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி வித்ரு தொழுகையை இறைவனுடைய உங்களுடைய இறைவனுடைய கடைசி தொழுகையை ஆக்கிங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த வித்ர தொழுகைக்கு பிறகு நம்ம சஜிதா செய்யலாம்னு கேட்கறாங்க. தப்பே கிடையாதுங்க. வித்ர தொழுகைக்கு பிறகு வித்ர வந்து கடைசி தொழுகையை ஆக்கிங்கன்னு சொன்னாங்க, அதோட விளக்கம் சொல்லிட்டேன். வித்ருக்கு பிறகு நம்ம தாஜியத்துக்கு எழுந்திருக்க மாட்டோம்னு இருந்தா வித்ர ஈஷாவோட தொழுதரணும். தாஜியத்துக்கு எழுந்திருப்போம்னு கன்ஃபார்ம் இருந்தா வித்ர இதோட தான் தொழணும், தாஜியத்தோட தொழணும். சரி எழுந்திருக்க மாட்டோம்னு நினைச்சு நீங்க தொழுதுட்டீங்க, ஆனா திடீர்னு முடிச்சுட்டீங்க, முழிப்பு வந்துருச்சு, இல்ல நான் வித்ர தொழுதுட்டேன் அதனால தாஜி தொழுவ மாட்டேன் அப்படின்னு கிடக்க முடியுமா? தாராளமா தாஜி தொழுவலாம். அதற்கு பிறகு மறுபடியும் வித்ர திரும்ப தொழணுமா? தேவையில்லை. இதெல்லாம் விளக்கம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப தொழுகையே வந்து இப்படிங்கும் பொழுது சஜிதா தாராளமா செய்யலாம். சரி குரான் ஓதிட்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு சஜிதா செய்து ரசூலை தடுத்துருக்காங்க. ஃபஜருக்கு பிறகு சஜிதா செய்யக்கூடாது, அசருக்கு பிறகு தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குரானுடைய ஆயத்து ஓதியக்கான சஜிதா செய்யலாமா? அது தாராளமா செய்யலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரு காரணத்தின் பேர்ல செய்யணும். காரணம் எல்லாம் சொன்னா ஃபில் தொழுவ தொழுவல, ஒரு சஜிதா குரான் ஓதிட்டோம், அந்த குரானுக்கான சஜிதாங்கிற அடிப்படையில் செய்யறதுனால ஃபஜருக்கு அசருக்கு பிறகு சஜிதா செய்யலாம், எந்த தப்பும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்லாஹ் ஹஸ் சீல்டு த ஹார்ட்ஸ் ஆஃப் த டிஸ்பிலீவர்ஸ் காஃபிர் குரான், தென் வை ஷுட் அல்லாஹ் பனிஷ் த காஃபிர்ஸ் வென் ஹி ஹஸ் ஆல்ரெடி சீல்டு தர் ஹார்ட்? நல்ல அற்புதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி ஆம்பளை கேட்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப அழகான கேள்வி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரானில் சொல்கிறான், காஃபிர் ஹதம் அல்லாஹ் அலா குலூபிஹிம், காஃபிருடைய உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்து விட்டான், முத்திரை வைத்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிங்கும் பொழுது ஏன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த காஃபிர்கள் ஆல்ரெடி அல்லாஹ் அவங்க அவங்க உள்ளத்தை தான் முத்திரை வச்சுட்டானே அப்படிங்கும்போது அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்காட்டா அல்லாஹ் எப்படி அவங்க தண்டிக்கிறான்? இது நம்ம பல தடவை குரான் விரைவுரைகளில் தஃப்சீர்களை விளக்கம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதனால ஆம்பளை கேட்கல, அதனால உங்களெல்லாம் விளக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க இது விளக்கத்தை, என்ன கேட்ட விளக்கம் தான் என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க. பெண்கள் புதுசாக வரதுனால அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி இது என்ன அர்த்தம், ஏன் விளக்கம்? இது எப்படி இருந்தால் உதாரணமாக ஒருத்தனை கையை காலை கட்டி போட்டு கையை எங்காலும் கட்டி போட்டு எழுச்சி ஓடு இல்லைன்னா அடிப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? கையை காலை கட்டி போட்டாச்சு, கட்டி போட்டு எழுச்சி ஓடி இல்லை அடிப்பேன் அப்படின்னா இது அநியாயம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாவே அவங்க உள்ளத்துல முத்திரையிட்டுட்டான், இனிமே ஈமான் கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ இஸ்லாத்தை ஏத்துக்க இல்லை நரகத்தில் போடுவோம்னா அது என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் சொல்றது நியாயமா படலையே அப்படின்னு சொல்லி குரான் ஆயத்தை அடிப்படையா பேசிக்கா வச்சு சகோதரி கேட்டுக்கிறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திலே எந்த ஒரு மனிதனை படைக்கும் பொழுதும் குல்லு மௌலூது யூலதல் ஆஃப் ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை அமைப்போடு தான் ரப்பல் ஆலமீன் அவர்களை படைக்கிறான். உலகத்தில் பிறக்கும் போது அல்லாஹ் எப்படிதான் பிறக்க வைக்கிறான், அவங்கள எல்லா குழந்தை காஃபி வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி முஸ்லீம் வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, அவன் உலகத்துல பிறக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான சிந்தனையோடு அந்த இயற்கையோடு தான் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறான். அந்த மனிதன் பிறந்த பிறகு அவனுடைய வீட்டு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அவனுடைய அக்கம்பக்கத்து சூழ்நிலை, இப்படி அவன் என்ன ஆயிடுது, அவனை பல மலிகள்ல மாத்திடுது. மாத்தின பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான ஒரு தவறு செய்வானால், ஒரு பாவம் செய்யறான், ஒரு அடியான் காஃபியா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி ஒரு பாவம் செய்யறான், பாவம் செய்யும் பொழுது அவன் உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான். நீங்க பாவம் செஞ்ச உடனே அவனுடைய உள்ளத்துல என்ன ஆயிருது, ஒரு கருப்பு புள்ளி விழுந்துருது. ஒரு பாவம் செஞ்சுதான் ஒரு புள்ளி விழுந்துருது. விழுந்த உடனே உடனே அவன் அல்லாட்ட தௌபா செஞ்சு அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன்னு அல்லாட்ட உறுதி கொடுத்துட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை என்ன பண்றான், அந்த புள்ளிய அந்த இதயத்தில் விழக்கூடிய புள்ளிய அல்லாஹ் அழிச்சிடறான். அதற்கு பிறகு அந்த புள்ளி இருக்கிறது இல்ல, ஆனால் அந்த அடியான் தௌபா செய்யலன்னு வைங்க, பாவத்திலும் தௌபா செய்யல, மேலும் மேலும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான், மேல மேல என்ன பண்றான், பாவம் செஞ்சுட்டே இருக்கிறான், திருந்தவே இல்லை அப்படின்னா. அப்ப பாவம் செய்ய செய்ய செய்ய செய்ய அவனுடைய இதயத்துல ஒவ்வொரு புள்ளி புள்ளி புள்ளியா விழுந்துட்டே வருது. புள்ளி புள்ளியா விழுந்த உடனே இது உதாரணத்துல உங்களுக்கு புரியும். உதாரணமா நீங்க கடற்கரையில ஒரு இரும்பு கம்பத்தை கொண்டு நட்டி வைங்க, இரும்பு கம்பத்தை நட்டி வைங்க, முதல் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா உப்பு காத்து அதுல படிஞ்சிருக்கும், ரெண்டாம் நாள் பாத்தீங்கன்னா அந்த உப்பு காத்து லைட்டா ஒரு மாற்றம் ஏற்படுத்திருக்கும், மூணாவது நாள் போய் பாத்தீங்கன்னா லைட்டா புள்ளி புள்ளியா விழுந்திருக்கும். இப்பவே நீங்க சுதாரிச்சுக்கிட்டு உடனே இந்த புள்ளியெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கு என்ன என்ன போட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகுது, சேஃப்டியா இருக்கும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த புள்ளி படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு என்ன ஆயிடும், அவ்வளவு பெரிய இரும்பு தூணு என்ன மாறிடும், ஃபுல்லா துருவா மாறிடும், ஃபுல்லா துருவா மாறிடும். பத்து பேர் செஞ்சாலும் அசைக்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த இரும்பு தூணு துரு பிடிச்ச உடனே ஒரு ஆள் போய் ஆட்டோன்னு என்ன ஆயிடும், என்ன விழுந்துருமா இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய பாவம் செய்து விட்டால் தௌபா செஞ்சு உடனே அதை அழிச்சு என்ன என்ன போட்டாண்டாக்கா அல்லாஹ் அந்த அந்த புள்ளியை அழிச்சிடறான். இவன் தௌபா செய்யாம இருந்தாண்டா மேலும் மேலும் பாவங்கள் செஞ்சு செஞ்சு என்ன ஆகுது, அவனோட உள்ளங்கள்ல மேலும் மேலும் புள்ளி விழுந்து கடைசியில் அவனோட உள்ளம் துருப்பிடித்து விடுகிறது. உள்ள என்ன ஆயிடுது, துருப்பிடித்து விடுது. எது அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் ரானலா குலூபியம் விமாக்கான எக்ஸிபோன், அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் துருப்பிடிச்சு போச்சு, உள்ள என்ன ஆயிடுச்சு, துருப்பிடிச்சு போச்சு. இப்ப துருப்பிடிச்ச பிறகு அவனுடைய உள்ளங்கள் துருப்பிடிச்ச பிறகு இப்ப உலகம் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, உலகம் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு இருதயம் இருக்கும் உள்ளம் இருக்கும் ஆனால் அதிலே நல்லது இறங்காது. உலகம் ஆயுனும் லா யுபசிரூன பிஹா, அவர்கள் கண்கள் இருக்கும் ஆனால் நல்லதை பார்க்க மாட்டார்கள். உலகம் ஆதானும் லா யஸ்மாவுன பிஹா, காதுகள் இருக்கும் ஆனால் அந்த காது நல்லது கேட்காது. அப்போ கண்ணா இருந்தாலும் காதா இருந்தாலும் எல்லாமே அது எங்கதான் போய் கனெக்ஷன் ஆகும், இதயத்துல போய் கனெக்ஷன் ஆகும். இந்த கண்கள் மூலமா நல்ல விஷயங்கள், காது மூலமா நல்ல விஷயங்கள், நாவின் மூலமா நல்ல விஷயங்கள் வந்தா இதயத்துல என்ன இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த இதயம் அங்க என்ன ஆகி போச்சு, துருப்பிடிச்சு போச்சு, பாவங்கள் செஞ்சு செஞ்சு துருப்பிடிச்சு போச்சனால இப்ப அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணிடுறான், இனி இந்த இதயம் எதுக்குமே உதவாது, வேஸ்ட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சீல் வச்சிடறான், முத்திரை வச்சிடறான். அப்ப முத்திரை வைப்பது அல்லாஹ்வாக இருந்தாலும் கூட அந்த முத்திரை வைப்பது காரணம் என்னது, துருப்பிடிக்கிறது. துருப்பிடிக்கிறது யார் காரணம், அவர்கள் செய்யக்கூடிய பாவம் தான் காரணம். சொல்ல புரிஞ்சுதுங்களா, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறக்கும் போதே முத்திரையை குத்திட்டு நீ ஈமான் ஏத்துக்க மாட்டேன் நீ நரகம்தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈமான் ஏத்துக்கன்னு சொன்னா அது அல்லாஹ் நியாயமான இல்லைன்னு ஆயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தெள்ளத்தெளிவா நமக்கு விளக்குறாங்க இந்த ஆயத்துல விஷயத்துல. அடுத்த சகோதரி கேட்குறாங்க, கேன் வி க்ளோஸ் அவர் ஐஸ் வைல் ப்ரேயிங், இஃப் நாட் வை, தொழும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு தொழலாமா, ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணுங்கிறதுக்காண்டி, மன ஓர்மை வரணுங்கிறதுக்காண்டி கண்களை மூடிட்டு தொழலாமா, அப்படி கூடாதுன்னு சொன்னால் ஏன் கூடாது, ஏன் கண்ணை மூடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் நிற்கும் பொழுது உங்களுடைய பார்வை சஜிதா செய்யும் இடத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், சஜிதா செய்யும் இடத்திலே இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது, கண்ணை மூடிட்டு வைக்கணுமா, கண்ணை திறந்துட்டு வைக்கணுமா, திறந்துட்டு தான் வைக்கணும். பார்வை சஜிதாசியம் இடத்துல இருக்கும்னு ரசூலா சொல்றாங்க, அதனால தான் தொழுகையில கண்ணை மூடக்கூடாதுங்கிறோம். ஆனா சில பேர் தக்பீர் கண்டதுக்கு அப்புறம் இப்படியே கண்ணு மேயும், இப்படியே வரும், தொழுக ஒன்று பாத்தில ஆகாது அதனால. ஆனா என்னன்னாக்கா கண்ணு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், முன்னாடி நிற்கிறாரு பாரு, நம்ம கூட வந்து எழுச்சி போறாரு, சீக்கிரம் அப்ப நம்ம எழுச்சி போலாம், சீக்கிரம் தொழுதுலாம், இதை பூரா அந்த பலாய் பூரா நடக்கும். அப்ப அதனால தொழுகையிலே பார்வை என்பது சஜிதா செய்யும் இடத்துல தான் இருக்க வேண்டும் சொல்ல சொல்றாங்க. அதனால கண்ணை மூடுறது அவன் நல்லதில்லை. ஆனால் கண்ணை திறந்தா இப்படி ஊர் சுத்து சொல்லுது, கண்ணு பார்க்க சொல்லுது, கண்ணை மூடிட்டா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரணும் போல தெரியுது அப்படிங்கும் பொழுது நம்முடைய மன ஓர்மை வரும், கன்ஃபார்மா வரும் என்று இருந்தால் மன ஓர்மை வருவதற்காக கண்ணை திறந்து மூடுவது தப்பு இல்லை. ஏன்னு சொன்னா கண்ணை வைப்பதை விட, கண்ணை சஜிதாவுடைய இடத்தை பார்ப்பதை விட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ் சஜிதாவுடைய இடத்துல ஏன் கண்ணை பார்க்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படியே ஊர் சுற்றியே பாத்தீங்கன்னா மன ஓர்மை இருக்காது, சஜிதாவுடைய இடத்துலயே பாத்தீங்கன்னா மன ஓர்மை வரும் அப்படிங்கிறத பார்க்க சொல்றாங்க. இங்க நம்ம சஜிதாவுடைய இடத்தை பார்த்தா இந்த பாய நல்லதான பின்னி இருக்கிறாங்க, அதுல அந்த டிசைன் நல்லா இல்லையா. சில பள்ளியில பாத்தீங்கன்னா பாயில டிசைன் போட்டுருப்பாங்க, நம்ம பள்ளி மாதிரி பிளைன் பாயா இருக்காது, டிசைன் பாயா இருக்கும். இந்த டிசைன் இப்படி போடுறது அப்படி இப்படி வந்துச்சுன்னா அப்ப கண்ணை மூடிக்கிறது பெட்டர் சொல்றீங்களா. சஜிதாவோட இடத்துல பார்க்க சொல்றது எதுக்கு சொன்னா, கான்சன்ட்ரேஷன் வரணுங்கிறதுக்காண்டிதான், மன ஓர்மை வரணுங்கிறதுக்காண்டிதான். அது பார்த்து மன ஓர்மை வரல அப்படின்னு சொன்னா அப்ப கண்ணை மூடாதான் வரும் சொன்னா மூடிக்கிறது நல்லது தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சுறா, இறால், கடம்பா, நண்டு போன்ற மீன் வகைகளை உண்ணலாமா? இவை ஹராமா அல்லது மக்ருவா? ஹராமாக்கப்பட்ட மீன்கள் எவை, மக்ருவாக்கப்பட்ட மீன்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா கடலில் உள்ள மொத்த மீன் எடுத்தாலும் லிஸ்ட் போடணும், இதெல்லாம் ஹராமு இதெல்லாம் மக்ருன்னு சொல்லி. இந்த நாலு மீனும், சுறா, இறால், கடம்பா, நண்டு, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாமா அல்லது ஹராமான்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடல் தண்ணியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, கடலை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, கண்ணி எறியும் காதேரியும் அடுத்த பிரச்சனை, ஒது செய்யலாமா தாராளமா செய்யலாம் கடல் தண்ணியில. அப்பதான் விசாரிச்சாங்க கடல் தண்ணீர் அதை ஒது செய்யறதுக்கு சுத்தமான தண்ணீர், அதே மாதிரி கடல் அங்கே உள்ள உணவு மீன் வகைகளும் சாப்பிடுறதுக்கு ஹலாலான மீனுங்கிறாங்க. அதனால இந்த சுறா, இறால், கடம்பா, நண்டு இதெல்லாம் சாப்பிட்றதா தான் தாராளமாக சாப்பிடலாம். மக்ருன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா, மக்ருன்னு சொன்னா வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தங்க. யாருக்கு வெறுப்பு? சில பேருக்கு நண்டா, இப்போ நண்டை பார்த்தா சாப்பிட பிடிக்காது, சில பேருக்கு கடம்பா பார்த்தா சாப்பிட பிடிக்காது. இப்போ யாருக்கு சாப்பிட பிடிக்கலையோ அவங்களுக்கு அது மக்ரு. சொல்லுங்க, கடம்பானா என்னன்னு கேக்குறீங்களா? மார்க்கெட்ல பாத்துருவாங்க, யாருக்கு சாப்பிட பிடிக்கலையே அவங்களுக்கு மக்கரு, அதனால சாப்பிடலாம் தாராளமா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பாக அரபி மொழி படிக்க தெரிய வேண்டுமா, அல்லது துவாக்கள், சூறாக்கள், குரான் ஆகியவற்றை தமிழாக்கத்தில் ஓதினால் போதுமா? ஏன்னா அரபு மொழியில் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணுமா அப்படின்னு சொன்னா, அல்லாவுடைய குரானை நீங்க ஒரிஜினாலிட்டியோட ஓதணும்னு சொன்னா அரபி மொழி படிச்சுதான் ஆகணும். மற்ற எல்லா வேதங்களை விட, குறிப்பா இன்னைக்கு இருக்கிற பைபிளை விட, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, எந்த மூல மொழியில இறக்கப்படுது அந்த மூல மொழி இன்னைக்கு பாதுகாக்கப்படுது. அந்த அரபு மொழி இன்னைக்கு பாதுகாக்கப்படுது. அதை பாதுகாப்பதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முஸ்லீம் அந்த அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும். தமிழை பார்த்து எவ்வளவு நாளை படிச்சுட்டு இருப்பீங்க, தமிழை பார்த்து எவ்வளவு நாளை படிச்சுட்டு இருப்பீங்க. தமிழ்ல வந்து அரபியோட எந்த உச்சரிப்புமே தமிழ்ல வராது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அல்லாஹ் மஃபிர்லி அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மஃபிர்னா யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக. தமிழ்ல எப்படி எழுதுவாங்க? அல்லாஹும் அல்லாஹும் எப்படி இக்குதான் போட்டாகணும். அரபில தமிழ்ல உண்டா? அரபில வந்து கைன் மகஃபிர்லிக்கு மக இகா வருது, அந்த கா வந்து தமிழ்ல கிடையாது, அதனால இக்குதான் போட்டுருவாங்க. அல்லாஹும் அக்குஃபிர்லி, அல்லாஹ் மகஃபிர்லினா யாரு தான் என் பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் அக்குஃபிர்லினா யாரு தான் என்ன காஃபிர் ஆகிடுது. எவ்வளவு அர்த்தம் வித்தியாசப்படுது பாத்தீங்களா? அல்லாஹுமா அல்லாஹ் அல்லாஹுமா இனி அஸ்அலுக இல்மன் நாஃபியாவா கல்பன் ஷாக்கிரா, ஒரு துஆ வருது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. யா அல்லாஹ் எனக்கு திக்ர் செய்யக்கூடிய நாவை கொடு, என்னுடைய நாவை திக்ர் செய்யக்கூடிய நாவாக ஆக்கிறே, என்னுடைய உள்ளத்தை நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக ஆக்கிறே, என்னுடைய நெற்றியை சஜிதா செய்யும் நெற்றியாக ஆக்கே, ரசூலுல்லாஹ் சொல்லலாம் துஆ வருதுறாங்க. அந்த இடத்துல என்ன வார்த்தை வருது? கல்பன் ஷாக்கிரா, எனக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை கொடு. என்னுடைய உள்ளத்தை எப்படி எப்படிப்பட்ட உள்ளத்தை தான், எதுவோ கொடுத்தாலும் அல்லாஹ் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டா ஒண்ணுமே சரியில்லை சார் அப்படின்னு நன்றி கெடுத்தவங்க பேசக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி ஏதோ பரவல் ஓடுது வெறுத்து போய், அல்லாஹ் நல்லா வச்சிருப்பான் அப்பதான் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கேட்டுருவானு கடன் கேட்டுருவானோ. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சில பேருக்கு போதுங்க மனசு இருக்காது, நன்றி செலுத்த மாட்டான். அப்படி இல்லாம யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நன்றி செலுத்த முள்ளமா ஆக்கிவை அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அந்த கல்பன் ஷாக்கிராங்கிறதுக்கு தமிழ்ல அரபில ரெண்டு கா இருக்குது, ஒண்ணு கா இன்னொன்னு கா, அரபி தெரிஞ்சது தெரியும், ஒண்ணு கா புள்ளி வச்ச கா, இன்னொன்னு சாதாரண கா இப்படி போட்டிருக்கும் கா, ரெண்டு கா தான். தமிழ்ல ஏதாவது உச்சரி வித்தியாசம் உண்டா? அந்த காக்கு ஒரு வார்த்தை, இங்கிலீஷ்ல டிஃபரெண்ட் உண்டு, இங்கிலீஷ்ல கூட அந்த புள்ளி வச்ச கா இருக்கு பாருங்க, அந்த இடத்த கியூ யூஸ் பண்ணிடுவாங்க, கியூ யூஸ் பண்ணா கிருத்த காங்கிரஸ் உச்சரி வந்துடும். தமிழ்ல எந்த டிஃபரெண்டுமே கிடையாது, வித்தியாசமே இல்லை. அப்ப அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ் மர்சுக்னி கல்பன் ஷாக்கிரா, யா அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளத்தை கூட அப்படின்னு கேக்குறது பதிலா அல்லாஹ் மர்சுக்னி கல்பன் ஷாக்கிராண்டா, யா அல்லாஹ் நன்றியோடு வாழாட்டக்கூடிய ஒரு நாயை கூடன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ அர்த்தம் மாறுது. அதனால தமிழாக்கத்தை வச்சோ இல்லை தமிழுடைய இதை வச்சோ ரொம்ப நாளைக்கு படிச்சலாம் நினைக்காதீங்க, படிக்க முடியாது. அதனால அரபி மொழி ஓதித்தான் ஆகணும், தெரிஞ்சுதான் ஆகணும். அதுதான் அரபு மொழியை பாதுகாக்கிறதுக்குள்ள ஒரு வழி. தஜ்வீதோட முறப்படி குரானை ஓதுனுங்கும் பொழுது கண்டிப்பாக அரபி ஓதித்தான் ஆகணும். வெறும் சரி நான் எனக்கு அரபி ஓத தெரியாது, நான் தர்ஜுமா மட்டுமே பார்த்துட்டு போகிறேன், விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓதனா தர்ஜுமாவை பார்த்தா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மலாம் கிடையாது. அது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்ங்கிறதுக்கு அளவற்ற அருளால் நீரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் உலகத்தாலி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும்ங்கிறோம். இதை தமிழ்ல படிச்சோம்னா ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடையாது, விளங்கிக்கலாம் அர்த்தத்தை அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் நீங்க அரபியில சொன்னாதான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை. ரெண்டாவது குரானுடைய குரானுக்கு நமக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு நாலு ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா, குரானை அரபியில ஓத படிக்கணும், குரான் அரபியில ஓத படிக்கணும். அதான் எழுத்து உச்சரிப்பில் தஜ்வீதோட ஓத படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் அதை விளங்குறது, தர்ஜுமா படிக்கிறது. மூணாவது ஸ்டெப் அமல் செய்யறது, நாலாவது ஸ்டெப் மற்றவங்களுக்கு அதை பரப்புறது. நீங்க முதல் ஸ்டெப் ஒரு ரெண்டாவது ஸ்டெப்ல கலந்து வச்சுக்கிட்டாக்கா, அதனால முதல்ல அரபி படிச்சுதான் ஆகணும். ஹுயை என்பவர், அந்த ஹுயை உடைய மகள்தான் அன்னை சஃபியா அவர்கள். இவர்கள் ஏற்கனவே முதலாவது திருமணமாக சலாம் இப்னு முஷ்கம் என்ற ஒரு யூதனை இவர்கள் திருமணம் முடித்து நல்லபடியாக வாழ்ந்து வந்த நேரத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு ஒத்து வராம அந்த சலாம் இப்னு முஷ்கம் அதில் சஃபியா அவர்களை தலாக்கு விடுத்து விட்டார். அதற்கு பிறகு இரண்டாவதாக திருமணம் அதே பனு நதீர் கூட்டத்தை சார்ந்த மிக பிரபலமான ஒரு யூதர் தலைவர் கினானா என்பவரோடு அன்னை சஃபியா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார்கள். இரண்டாவது கணவனோடு வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு, அதாவது மதினாவிலே வசிக்கக்கூடிய யூதர்கள் பனு நதியரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஏற்கனவே இருந்த பனு கைனுகா மதினாவை விட்டு விரட்டப்பட்டு விட்டார்கள். பனு குறைலா அவர்கள் செய்த ராஜ துரோகத்தின் காரணமாக அவர்களும் மதினாவை விட்டு விரட்டப்பட்டார்கள். இறுதியாக மதினாவில் இருந்தது பனு நலீர் என்ற கூட்டத்தினர் மட்டும்தான். இந்த பனு நலீர் இவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் ஒப்பந்தம் செஞ்சு வச்சிருந்தாங்க. என்ன ஒப்பந்தம் சொன்னால், நமக்குள்ளே இனிமேல் எந்த தகராறு பக சண்டை எதுவுமே கூடாது, பனு குறையிலா உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த அடிப்படையிலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். யாரு பனு நதீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்திலும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். அடுத்தது எங்களை யாராவது தாக்க வந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது, உங்களை நாங்கள் தாக்க வந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த பனு நலீர் கூட்டத்தினர்கள் ஒப்பந்தம் செய்து உடன்பாடு செய்து மதினாவிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஹந்தக் யுத்தம் என்ற ஒரு யுத்தம், அகழ் போர் என்று தமிழில் சொல்லப்படும், அந்த ஹந்தக் யுத்தம் நடக்கின்றது. இந்த ஹந்தக் யுத்தம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னால், மக்கத்து குரேஷிகள் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மூன்று நான்கு போர்கள் செய்து எல்லா போர்லையுமே தோத்தம் போயிருக்காங்க மக்கத்து குறைசிகள். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நாம் குறைசிகள் மட்டும் தனியாக போய் சண்டை போட்டு நம்முடைய பலத்தை குறைத்து காட்டுவதை விட நாம் இருக்கிற சின்ன சின்ன கபீலா கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மகா கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைசிகள் என்ன பண்ண ஒரு மகா கூட்டணி அமைச்சாங்க. பனு கத்ஃபான், அது மாதிரி குறைசிகள், நஜார்கள், ஹாசிமிகள், மஹ்சூமிகள் அப்படின்னு சொல்லி பெரும்பெரும் கூட்ட கோத்திரத்தார் எல்லா தனித்தனி குழு குழுவா ஜமா ஜமாத்தா கூட்டம் கூட்டமாக கபிலா கபிலாவாக இருந்தவங்கள பூரா எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட 25,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படையை குறைசிகள் தயார் பண்ணாங்க. அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பெருங்கொண்ட படை ஒட்டு மொத்தமாக போய் மதினாவின் மீது தாக்குதல் நடத்தினால் முஸ்லீம்களாலேயும் முகமது சல்லாலையும் தாக்கு பிடிக்க முடியாது, முஸ்லீம்களால் தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாத்தையும் ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டப்படி 25,000 பேர் கொண்ட படையோடு மக்கத்து குறைஷிகள் மதினாவை நோக்கி வர்றாங்க. வந்தா என்ன மதினாவில் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதர சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆலோசனையின் பேரில் யார சொல்லலாம் வருவதோ 25,000 பேர் கொண்ட பெரும்படை, இந்த படையை நாம் ஏற்று சண்டை போடுறதுங்கிறது முடியாத காரியம், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம மக்கா மதினாவை சுற்றி ஒரு பெரிய அகழ் ஒன்று தோண்டிடலாம், ஒரு பெரிய பள்ளம் ஒன்று தோண்டிடலாம், பள்ளத்துக்கு உள்ளே வந்து அந்த பள்ளத்தை எதிரிகள் தாண்டிக்கிட்டு நம்ம மதினாவுக்குள்ளே வர முடியாது, இல்லைனா நம்ம நேரடி போர்க்களம் கண்டால் அவங்க 25,000 பேர் கொண்ட படை நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அதில் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஆலோசனையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரியே ஒரு பெரிய ஹந்தக், பெரிய அகழை, ஒரு பெரிய பள்ளத்தை தோன்றுகிறார்கள் மதினாவை சுற்றி. ஹயர் எதிர்பார்த்தபடி மக்கத்து குறைஷிகள் 25,000 பேர் கொண்ட படை மதினாவுக்கு வருது. இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், ஹந்தக் யுத்தத்துடைய வரலாறு சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த படைக்கு மத்தியிலே தகராறு ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பெரிய பள்ளம் தோன்றுவதை பார்த்த உடனே அப்படியே அசந்து போய் உட்காந்துறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போர் செஞ்சு குறைஷிகளுக்கு பழக்கம் கிடையாது. குறைஷிகள் போரில் பழக்கப்பட்டவங்கன்றா கூட இந்த மாதிரி போர் செஞ்சு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால குறைஷிகள் அப்படி அசந்து போய் உட்காந்துறாங்க, நாம் என்ன பண்ணுறது, இப்படி பள்ளம் தோண்டி வச்சுருக்குறாங்களே முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் நுஐம்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஏற்கனவே மதினாவுக்கு வந்துட்டு போனதில் அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணம் இருந்துச்சு. அவர் மக்காவுடைய சூழ்நிலை மதினாவுடைய சூழ்நிலை பார்த்த உடனே அவர் ஆக்சுவலாக குறைஷிகளுடைய படையில் வந்தவர், குறைஷிகளுடைய படையில் 25,000 பேரில் அவர் ஒருத்தராக வந்தவர். அவர் மதினாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நேராக போய் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் ஏற்றுக்கிட்டு அவர் கேட்குறாரு, யாரை சொல்லலாம், இந்த ஹந்தக் யுத்தத்தில் அகழ் போரில் நான் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் உதவி செய்ய முடியுமா, நான் உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுஐம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய உதவி ஒன்று செய்ய வேண்டாம், நீங்கள் அந்த 25,000 பேர் கொண்ட படைக்கு மத்தியில் அவங்களுக்குள்ள மன வேற்றுமை ஏற்படுத்திடுங்க, அவங்களுக்குள்ள சண்டையை முட்டி விட்டுருங்க அப்படின்னு நபிசல்லாஹு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கடையில் இந்த மக்கத்து குறைஷிகள் படைக்கு தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய அபு சுஃபியான் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னால், நாம் வெளியிலேருந்து இவங்களை தாக்க முடியாது, முஸ்லீம்களை தாக்க முடியாது, ஏன்னா பெரிய அகழ் தோண்டி வச்சுருக்கிறாங்க, பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்கிறாங்க, இதை தாண்டி நம்ம உள்ளே போய் சண்டை போட முடியாது. அதனால் மதினாவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பனு நலீர் கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் தலைவர் தான் யார், ஹுயை. அந்த ஹுயையை எப்படியாவது நம்ம கன்வீனியன்ஸ் பண்ணி, அவற்றை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை உள்ளேருந்து தாக்க அரை சொல்லணும், உள்ளேருந்து யாரை தாக்க சொல்லணும், முஸ்லீம்களை தாக்க சொல்லணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணார். ஆலோசனை பண்ணால் எல்லாரும் சொல்கிறாங்க, அதை விட ஹுயை ஒத்துப்பார், ஏன்னா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, அவங்க பனு நதியில் ஒப்பந்தம் பண்ணி தான் உள்ளே இருக்கிறாங்க, அதனால் அவர் வந்து இப்படிலாம் வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அபு சுஃபியான் சொல்கிறாரு, யூதர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் காசு தரணும் என்ன காரியம் வேணாலும் பண்ணுவான், யூதர்கள் எந்த ஒப்பந்தத்தை பற்றி கவலைப்பட மாட்டான், எந்த வாக்குறுதியை பற்றி கவலைப்பட மாட்டான், அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அபு சுஃபியான் நேரடியாக வர்றார். யார்கிட்ட, ஹுயைட்ட வர்றாரு. ஹுயை யார், யூதருடைய தலைவன், பனு நதியில் கூட்டத்துடைய தலைவன். வந்து பேசுகிறவங்க நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்து பேசுகிற உடனே ஹுயை என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஆரம்பத்தில், ஆ அதெல்லாம் முடியாது, நான் முகமதோட நாங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அபு சுஃபியான் விடுற மாதிரி இல்லை, அவரை போட்டு என்ன மேலும் மேலும் போட்டு வற்புறுத்துறாரு, வலியுறுத்துறாரு, நீங்க ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கடைசியா ஹுயை ஒத்துக்கிறாரு. என்ன கண்டிஷன் பேர்ல அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டோ போர் நாங்க உள்ளேந்து தாக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க வெளியே என்ன பண்ணிடக்கூடாது, எங்களை விட்டு ஓடிடக்கூடாது, நீங்க கடைசி வரலும் வால்வோசாவோ கடைசி வரலும் எங்க கூட இருந்து எங்களோட சேர்ந்து இந்த முகமதியும் முஸ்லீம்களையும் அழிச்சிட்டு தான் மறு வேலை பார்க்கணும், அதனால நீங்க சண்டை ஆரம்பிச்சு கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னா விட்டு ஓடிடக்கூடாது அப்படின்றாரு. அபு சுஃபியான் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, விட்டு ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹயர் ஹுயை ஓத்துக்கிறாரு. இந்த செய்தி ஹஜரத் நஈம் ரலியல்லாஹு தஆலா தெரிய வருது. யாருங்க நஈம், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, யாரோ சொல்லலாம் நான் வந்து இஸ்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்க வந்து சண்டையை முட்டி விட்டுருங்கன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நஈம் கேட்டாங்க, யாரோ சொல்ல சண்டையை முட்டணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு பெர்மிஷன் வேணும், என்ன பெர்மிஷன், சில பொய்கள் சொல்றதுக்கு அனுமதித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க, சில பொய்களை சொல்றதுக்கு எனக்கு அனுமதித்தாங்கன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஹாது ஹிதாலுன், போர்க்களமே பொய்க்களம் தான், போர்க்களமே என்னதான் பொய்க்களமும் ஏமாற்று வேலையும் தான், அதனால் எதிரிகளை திசை திருப்பத்துக்காண்டி எதிரியுடைய சிந்தனை திருப்பத்துக்காண்டி நீங்க போய் சொல்ல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து அனுப்புறாங்க. வந்த உடனே இந்த நுஹைம் என்ன பண்ணாரு, நேரா அபு சுஃபியான் போய், என்ன அபு சுஃபியானே ஹுயை ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. ஆஹ், அதெல்லாம் ஒத்துக்காம இருப்பாரா, நான் ஒத்துக்க வச்சுட்டேன். அவர் சொல்லிட்டாரு, ரெண்டு நாள் பொறுத்துங்க, ஏன்னா யூதர்கள் யௌமு சபுத் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையை ரொம்ப புனிதமான நாளாக கொண்டாடுவாங்க, புனிதமான நாளாக நினைப்பாங்க. அதனால சொன்னாரு, இந்த ரெண்டு நாள் ஒத்து முடிச்சிருங்க, முடிஞ்ச பிறகு நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கக்கிழமை நாங்கள் தாக்குதல் ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு ஹுயை சொல்லிட்டாரு. திங்கக்கிழமை அவர் அங்கே தாக்க ஆரம்பிச்சிட்டாருண்டா, முஸ்லீம்களால் உள்ளுக்குள்ளே இருக்க தாக்கத்தில் தாக்கு பிடிக்க முடியாது, அப்படி அவங்க உள்ள தாக்கு பிடிக்க முடியாது, சண்டைப்படும் பொழுது நாம் என்ன பண்ணிடலாம், அதனால் வெளியிலேருந்து அகடை தாண்டிட்டு உள்ளே போய் அவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம். இதை நுழைவு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ரதி அல்லாஹு தலானோ நேராக ஹுயைட்ட போனாங்க. ஹுயைட்ட போய், அபு சுஃபியான் வந்தாரா? ஆமாம் வந்தார், வந்தாரு பேசியிருப்பாரு, ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நான் அந்த உண்மையை யார் சொன்னால் நீ என் பேரை சொல்லக்கூடாது, யார் சொன்னான்னு சொல்லி என் பேரை சொல்லக்கூடாது, அதுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னாரு. அவனே அந்த ஹுயை இருந்துக்கிட்டு, என்ன உண்மை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கன்ற உடனே அந்த நுழைவு ரதி அல்லாஹுத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது முஸ்லீம் மக்கத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், மக்காலேருந்து வந்திருக்கிறோம், 25,000 பேர் கொண்ட படை, இந்த 25,000 பேர் கொண்ட படை முஸ்லீம்களை தாக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால், நாங்கள் தாக்குனா உள்ளே இருந்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி ரியாக்ஷன் வரணும் எங்களுக்கு தெரியல, அவர் எந்த மாதிரி தாக்குதலை தொடுப்பாரு எங்களுக்கு தெரியல, அதனால் எப்படி தாக்குறது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம், அதனால் உங்களை விட்டு முதல்ல ஆழம் பார்க்கலாம், உங்களை விட்டு முதல்ல ஆழம் பார்க்கலாம், நீங்கள் வந்து சண்டை போட்டு அதில் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரலாம், அப்படி தோத்துட்டீங்கன்னா நாம் வெளியிலேருந்து அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு அபு சுஃபியானுடைய தலைமையில் திட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பலிகடாவாயிடாதீங்க, நீங்கள் பலிகடாவாயிடாதீங்க அப்படின்னு நுழையம் என்ன பண்ணார், ரதி அல்லாஹு அன்ஹு போட்டு கொடுத்துட்டாரு. யார்கிட்ட? ஹுயைட்ட. ஒரு பொய்யை சொல்லி போட்டு கொடுத்தாரு. போட்ட உடனே ஹுயை என்ன பண்ணா, ஆஹா அப்படியா பண்ணுறாங்க பாவீங்க, நான் முடியாதுன்னு சொன்னேன், என்னை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு போய் இப்போ எங்களை மாட்டி விட்டு அவங்க தப்பிக்கலான்னு பார்க்குறாங்களா, சார் நான் இப்போ என்ன பண்ணலாம், வாக்குறுதி கொடுத்துருனேன் அப்படிங்கிறாரு. அப்போ நுழைவு ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்போ மட்டும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல, திங்கக்கிழமை தாக்கத்தில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, நீங்கள் தாக்கத்தில் ஆரம்பிக்காதீங்க, அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் வரும், என்ன இன்னும் தாக்கத்தில் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லுங்கள், நீங்கள் எங்களை விட்டுட்டு ஓடின மாட்டீங்கன்னு எங்களுக்கு என்ன கேரண்டி, அதனால் உங்களுடைய தலைவர்கள் நாலு பேரை எங்கள்கிட்ட பிணை கைதியாக ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு 25,000 பேர் வந்துருக்கீங்க இல்லையா, அந்த குறைஷியோட முக்கியமான தலைவர் நாலு பேரை எங்கள்கிட்ட ஜாமீனாக ஒப்படைச்சிருங்க, நாங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துப்போம், நீங்கள் கடைசி வரையில் இருந்து போராடுவீங்கிறதுக்கு இதைத்தான் நாங்கள் உத்தரவாதமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு யார் சொன்னார், யார் சொன்னாருங்க, பனூ நதியுடைய தலைவர் ஹுயை சொல்லி அனுப்பினார். கேட்டோன்னு அபு சுஃபியான் கடுமையான கோபம் வந்துச்சு, இந்த யூத பசங்க வாக்கு மீறுவானு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஓசம் வாக்கு மீறான் பாவி, நேத்தான் பேசிட்டு வந்தேன் அவ்வளோ இதாக ஒத்துக்கிட்டாரு, இப்போ நாலு தலைவர் கேட்குறாரு என்ன ஏதுன்னு கேட்ட உடனே உடனே நுழைவு ரதி அல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, நேரம் அபு சுஃபியான்ட வந்தாங்க, பைத்தியக்கார மனுஷனாக இருக்கிறீரே, அவனுக்கு ஐடியா என்ன தெரியுமா, அவனுக்கு ஐடியா என்ன தெரியுமா, நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்கல்ல சண்டை போடலாம் தீர்த்து தாக்கலாம்னு சொல்லி, உடனே முகமதுக்கு தெரிஞ்சு முகமது அவங்க ஆள் அனுப்பிட்டாரு, முகமது அனுப்பிட்டாரு சல்லா அலிஸ்லாம் அவங்க ஆள் அனுப்பிட்டாரு, அவர் உமர் ரதி அல்லாஹு தான் போய் பேசினாங்க, உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அனுப்பி என்ன பேசுறாருன்னு சொன்னா, இந்த பாரு நீ எங்க மேல தாக்குதல் நடத்தினா விளைவு கடுமையா இருக்கும், விளைவு கடுமையா இருக்கும், அது மட்டும் இல்ல தாக்க போறேன்னு சொல்லி நீ அவங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்ட, அதனால நாங்க ஒன்ன முதல்ல அழிச்சுட்டு தான் அவங்களோட சண்டை அப்படின்னு சொல்லி முகமது சல்லாஹ்லேருந்து நெருக்கடி வந்துச்சு. நெருக்கடி வந்த உடனே அப்ப ஹுயை என்ன பண்ணாரு, முகமது சல்லாஹ் மன்னிப்பு கேட்டாரு, நான் தெரியாம செஞ்சிட்டேன், அவன் தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன், நான் வந்து ஒருபோதும் அவங்க மேல தாக்குதல் நடத்த மாட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டாரு. அப்ப முகமது என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன்னுடைய மன்னிப்பை நான் ஏத்துக்கணும்னு சொன்னா நீ அங்கேருந்து நாலு தலைவர்களை எங்களுக்கு பிடிச்சு கொடு, அங்கேருந்து யார்கிட்டது கேட்டதுங்க, மக்காவாசிகள்ட்ட இருந்து அபு சுஃபியான் படையிலிருந்து ஒரு நாலு பேர் எங்களுக்கு பிடிச்சி கொடு, பிடிச்சி கொடுத்துட்டா நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முகமது. அதனால தான் இவங்க என்ன கேட்குறாங்க, நாலு பேரை பிணை கைதியாக கொடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நுழைவு ரதி அல்லாஹு அன்ஹு அங்கே போய் போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்த உடனே அபு சுஃபியான் கடுமையான கோவச்சு, ஆஹா நம்மளை இழிச்சாலே நினச்சிட்டு இருக்கான அந்த ஹுயையே, நான் ரெண்டு ஒன்று பார்க்குறேன் பாரு, என்னுடைய முதல் எதிரி இப்போ முகமது இல்லை ஹுயை தான் அப்படின்ட்டாரு. யாரு? அபு சுஃபியான். ஒரே நுழைவு அப்படி போடு, முதல் எதிரி யாருதா? ஹுயை தான். முதல்ல அவனை அடிச்சுட்டு அப்புறம் இவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டாங்க. ஹயர் கடைசியில் சண்டை நடக்கவே இல்லை, போர் நடக்கவே இல்லை, எதிரிகள் வந்து 25,000 பேரும் ஓடியே போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல்லான் பெரிய சூறை காற்று அனுப்பினா, புயல் காற்று அனுப்பினா, கடுமையான குளிர் நேரம், அந்த குளிரை தாங்க முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எதிரிகளுடைய படை சின்ன பின்னப்பட்டு ஓடி போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த கவச ஆடைகளை போல கழட்டி வைக்கிறாங்க. கவச ஆடைகள்லாம் கழட்டி வைக்கிறாங்க. கழட்டும் பொழுது அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க. புகாரியில் ஹதீஸ்ல இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன நபியே, போர் ஆடைகளை களைந்து விட்டீரா, போர் கவசங்கள்லாம் களைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா போர் தான் முடிஞ்சு எதிரிலாம் ஓடி போயிட்டாங்களே, அதனால போர் கவசம் கழட்ட வேண்டியதானே அப்படின்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மலக்குமார்கள் இன்னும் போர் கவசத்தை கழட்டவில்லை, மலக்குமார்கள் அணிந்த போர் கவசத்தை இன்னும் கழட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கேட்குறாங்க? அப்போ ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு. என்னன்னு சொன்னா, எதிரிகள் தப்பிச்சு ஓடி போயிட்டான், ஆனா துரோகிகள் உள்ள உட்காந்துருக்கான், உங்களோட ஒப்பந்தம் பண்ணிட்டு அந்த ஒப்பந்தத்தை மீறிய துரோகிகள் என்ன பண்ணிருக்கான், இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்களோட ஹைபர்ல போய் சண்டை போட வேண்டாமா? ஏன்னா யூதர்கள் தங்கியிருந்த ஏரியாவுக்கு பேர் ஹைபர்ங்கிறது. அந்த ஹைபர்ல போய் நீங்க சண்டை போட வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை திரட்டிக்கிட்டு எங்க வர்றாங்க? எங்க? ஹைபருக்கு வர்றாங்க. ஹைபர் யார் இருக்கிற பகுதி? யூதர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரட்டிக்கிட்டு வர்றாங்க. வந்தா அந்த ஹைபர் போர்ல தான், ஹொயை தான் தலைவராக இருக்கிறாரு. ஹுயை தான் தலைவராக இருக்காரு. அந்த ஹுயையுடைய மகள் தான் யாரு? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹுயையுடைய தலைமையில் இருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடத்துறாங்க. அந்த போர்ல சஃபியாவுடைய கணவர் கினானா கொல்லப்படுகின்றார். அடுத்து அவங்களுடைய தந்தை ஹுயை, அது சஃபியா, இன்னும் ஏராளமான பெண்களும் ஆண்களும் அடிமைகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அடிமைகளாக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. அப்போ திஹியா கலபி ரலியல்லாஹு அன்ஹாங்கிற சஹாபி, திஹியா கலபி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நிறைய அடிமை பெண்கள் இந்த தடவை போரில் கிடச்சிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு அடிமை பெண் அன்பளிப்பா தாங்களே, எனக்கு நல்ல ஒரு அடிமை பெண்ணை சின்ன வயசு பண்ணால் எனக்கு அன்பளிப்பா தாங்களே அப்படின்னு சொல்லி திஹியா கல்பி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நிறைய அடிமை பெண்கள் போய் பாருப்பா, யார் வேணுமோ எடுத்துக்கோ, நிறைய இருக்கிறாங்க அடிமை பெண்கள், எல்லாத்தையும் கை கட்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க, போய் பாரு யார் வேணுமோ அவங்க கூட்டம் அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னா திஹியா கலபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாருன்னா அப்படியே போய் பார்த்தாரு. அப்படியே ஒரு பார்வை பார்த்தா அது ரொம்ப அழகாகவும் நல்ல அறிவு கூர்மையுள்ள பெண்ணாகவும் தெரிகிறது. அன்னை சஃபியா தான் தெரிகிறாங்க. நேராக சஃபியா கூட்டிகிட்டு வந்தார், அடிமை பெண்ணா கூட்டிகிட்டு வந்தாரு. முதல்ல ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, திஹியா கலபி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பாக கொடுத்துட்றாங்க. சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க, நீ யாருமா, அவங்க அத்தா பேர் என்னம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க யார் பேரை சொல்கிறாங்க, ஹொயை பேரை சொல்கிறாங்க. ஹுயை தான் எங்கள் அத்தான்னு உடனே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவருடைய மகள் ஒரு சாதாரண சஹாபிக்கு அடிமையாக இருக்கிறது முறை இல்லை, என்னதான் இருந்தாலும் ஒரு கபிலாவுடைய தலைவருடைய மகள் அது வந்து ஒரு சஹாபிக்கு அடிமையாக இருக்கிறது முறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் திஹியா கலபி ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்கிறாங்க, நீ வேறு அடிமை எடுத்துக்கோ, வேறு அடிமை எடுத்து ஒன்று ரெண்டாக ஒன்று எடுத்துக்கோ, இந்த ஹுயையுடைய மகளை நான் விலைக்கு வாங்கி உரிமை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி உரிமை விட்டுறாங்க. யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உரிமை விட்டுறாங்க. உரிமை விட்ட உடனே அந்த அம்மா போகாமல் அங்கேயே நிற்கிறாங்க. யாரு? சஃபியா உரிமை விட்டு ஓடி போயிருமா இல்லை அத்தா கிட்ட, போகாமல் அங்கேயே நின்றுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னம்மா என்ன விஷயம்ன உடனே அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. யார் சொல்கிறாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சரி ஒரு தலைவருடைய மகள் நம்முடைய மனைவியாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் சொன்னால், இந்த பரமா இப்போ மட்டும் ஒன்றும் குறைஞ்சி போயிடலை, நான் ஒன்றை உரிமை விட்டுட்டேன், நீ விரும்பினா மறுபடியும் யூத மதத்துக்கே போயிடலாம், என்ன பண்ணலாம், யூத மதத்துக்கே போயிடலாம், இல்லை நீ விரும்பினா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல பெண்ணை வாழலாம், என்னுடைய மனைவியை வாழலாம்னு உடனே அந்த அம்மா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்று நான் நல்ல மனைவியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரில் வச்சே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாரு? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கள மதீனாவுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியில் அடிக்கடி என்ன வரும், கொஞ்சம் கருப்புன்னு இருக்கும், தெரியுந்தானே. ஆனால் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்த உடனே அவங்கள பல பெண்களுக்கு பிடிக்கல, ரசூலுடைய மனைவிமார்களுக்கு பல பெண்களுக்கு பிடிக்கல. ஏன்னு சொன்னால் ஒரு யூத தலைவருடைய மகள் இவங்க, எதனால் பிடிக்கல, நமக்கு போட்டியாக வந்துட்டாங்கனால, இது யார் இவங்க, ஒரு யூத தலைவருடைய மகள், அந்த யூத நமக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டுதான், அது ஒரு மோசமானவன், அவனுடைய மகள் ரசூலை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லி மற்ற சாவி பெண்மணிகள்லாம் அவங்களுக்கு யாரையும் பிடிக்க மாட்டாது. ஆனால் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிஞ்சு மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ரெண்டு வளையலை கழற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அடுத்து மிச்சம் இருக்கிற எல்லா வளையல்களையும் பெரிய தலைவருடைய மகள் இல்லையா நிறைய வளையல் போட்டுருப்பாங்க எல்லா தங்க வளையலையும் கழட்டி ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மனைவிமாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்தாங்க தங்க வளையல்கள் கட்டி எல்லாத்துக்கும் ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அந்த அளவுக்கு தர்ம சிந்தனையிலையும் மற்றவங்களை உபகாரம் செய்ததுலையும் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா மிகுத்திருந்தார்கள் ஹைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியாக வந்த உடனே ஒரு முறை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாஹா அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாஹா என்ன பண்ணுறாங்க சஃபியா ரழியல்லாஹு வீட்டுக்கு வந்த ரசூலோட வீட்டுக்கு வந்த உடனே நபிசுல்லா செஞ்சுறாங்க சஃபியா ரழியல்லாஹு கொஞ்சம் ஆள் குட்டை சஃபியா யாருங்க ஹைட்டு கொஞ்சம் கம்மி அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க அதான் அப்படின்னு போயிட்டாங்க என்ன கேட்டாங்க குள்ளமானவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கையில் காட்டிட்டு போயிடுறாங்க யாரை பார்த்தா ஆயிஷா சஃபியா ரழியல்லாஹு தஆலா அவங்க வந்துட்டு போன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கூப்பிட்டு எப்படி கண்டிக்கிறாங்கடா யா ஆயிஷா லக்கத் குல்தி கலிமத்தன் நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய் நீ அடுத்த ஆயா சஃபியாவை பற்றி புறம் பேசுனல்ல குள்ளச்சி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை என்றால் லவ் முசிஜத் பில் பஹரி லம் மசஜத் இந்த அசிங்கமான வார்த்தையை கடலிலே போட்டு கரைத்தால் கடலும் நாற்றம் எடுத்துவிடும் கடல் என்னாயிடும் நாற்றம் எடுத்துரும் அப்படிப்பட்ட ஒரு நாற்றமான வார்த்தையை நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கண்டிக்கிறாங்க ஆயிஷா அப்படி என்னங்க சொன்னாங்க அப்படி என்ன சொன்னாங்க ஆ இருக்கிறதானே சொன்னாங்க ஹைட்டா உள்ளவங்க பார்த்தா குட்டச்சு சொன்னாங்க குள்ளங்கிறவங்க குள்ளத்தை குள்ளச்சியை பார்த்தா குள்ளமாக இருக்கிறவங்கள பார்த்தா அதான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு போனாங்க அப்போ ஏன் ரசூலுல்லாஹி அவ்வளோ கண்டிச்சாங்க அப்படின்னு சொன்னால் சகோதரர்களே இருப்பதை சொன்னால்தான் அதுக்கு பேர் என்னது புறம் புறம் பேசுனா என்னங்க தெரியாதா பெறம்போ புறம் பேசுறதுன்னா இருக்கிற உண்மையை அவருக்கு பின்னால் பேசினால் அதுக்கு பேர் தான் புறம் இல்லாத பேசினா அவருக்கு பேர் என்னது அவதூறு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல யாரும் ரெண்டு பேரும் புறம் பேசிக்கிட்டு என் பையன் நோம்பு வச்சுட்டு அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு ஏன் நோம்பு வச்சு அடுத்த ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனே என்ன இல்லாத பேசுகிறோம் இருக்கிறதானே பேசுகிறோம் அவன் திருடிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணால் மூணாவது ஆளை வந்து புறம் பேசிட்டு இருப்பாங்க ஏங்க புறம் பேசுன்னு கேட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க நாங்கள் இல்லாத சொன்னால் இருக்கதானே சொன்னோம் அப்படின்வாங்க அதான் ரசூலுல்லாஹி செஞ்சுருவாங்க இருக்கிறத பற்றி பேசினா தான் போகிறோம் இல்லாத பற்றி பேசினா அது என்னது அவது ஒரு அப்போ அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவை அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலாவை அப்படி லேசாக அப்படி குள்ளம் அப்படின்னு சொல்லி கையை காட்டினது நபிசுல்லாஹ் எந்த அளவுக்கு உண்மையாக கண்டிக்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை கடலிலே தூக்கி போட்டால் கடல் என்னாயிடும் என்னாயிடும் நாற்றம் எடுத்து விடும் அப்படிப்பட்ட வார்த்தையை போய் செஞ்சு சொல்லிட்ட அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க ஹயர் ஒரு நாள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அழுதுட்டு இருக்கிறாங்க அப்போ நபிசுல்லாஹ் கேட்குறாங்க சஃபியா என்ன காரணம் ஏன் அழுகுற என்ன காரணம் ஏன் அழுகுறன்னு கேட்ட உடனே அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க யார ரசூலுல்லாஹ் இன்னைக்கு அஃசாவும் ஆயிஷாவும் என்னை பார்த்து யா பின்த யஹூதி யூதருடைய மகளே அப்படின்னு நினைப்ப சொல்லிட்டாங்க ஒரு யகுதிய மகாதானி அப்படின்னு நினைப்ப சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப வேதனை இருக்கு யார ரசூலுல்லாஹ் அதனால அழுகுறேன் அப்படின்னு சொல்லி அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீயே வந்து அப்படி நினைக்கிற நீ திரும்ப சொல்லு அவங்கள பார்த்து யூத பண்ணுங்கிறனால நீ திரும்ப சொல்லு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் அத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சச்சா ரசூலுல்லாஹி அவருடைய மனைவி கணவன் நான் எதுக்கு நான் யூத பெண்ணா இருக்கிறேன் அப்படின்னு திரும்ப கேட்க வேண்டியது தானே அப்படின்றாங்க ஏன்னு சொன்னால் இந்த பனூ நதியில் வந்து அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தம்பி இருக்கிறாங்கல்ல யார் எந்த ஹாரூன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்பி அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரம்பரையில் வந்தவங்க தான் பனூ நதியில் அப்போ பனூ நதியில் கோத்திரத்துடைய தலைவருடைய பொண்ணு அப்படின்னால அப்போ இவங்களும் யாருடைய பரம்பரையில் வந்தவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் பரம்பரையில் வந்தவங்க அதுதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய பெரியத்தா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரியத்தா ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கணவர் இதை விட வேறு பெரிய பெருமை என்ன வேணும் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலாவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஹயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக நேரத்தில் சக்கராத்து நேரத்தில் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க அவங்க ரசூலுல்லாஹ் படுற வேதனை பார்த்து சொல்கிறாங்க யா அல்லாஹ் இந்த வேதனை எனக்கு வரக்கூடாதா இந்த வேதனை எனக்கு வரக்கூடாதா அப்படின்னு சத்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க அப்போ மற்ற மனைவிமாரெல்லாம் அன்னை சஃபியா ரழியல்லாஹு தஆலாவ அப்படின்றாங்க ஏன்னா சரியா நடிக்கிறாப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரசூலா வேதனைப்படுறப்ப சஃபியான்னு சொல்கிறாங்க யாருலாம் இந்த வேதனை எனக்கு தரக்கூடாதா ரசூலா இவ்வளோ வேதனைப்படுறாங்களே அப்படின்றாங்க அப்போ மற்ற மனைவிமாரெல்லாம் அப்படி கண்ணால் ஜாட காட்டுறாங்க இந்த மற்ற மனைவிமார் ஜாட காட்டினதை ரசூலா இஸ்லாம் பார்த்துட்டாங்க நபிசுல்லாஹ் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க லக்கத் குல்தி கலிமத்துல் ஹக்கி சஃபியா சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு சத்தியமான வார்த்தை அவங்க சும்மா ஒரு செயற்கையாகவோ அல்ல போலித்தனமாகவோ அல்ல யாரும் ஏமாத்ததுக்காண்டி சொல்லல, அவங்க இயற்கையாக வாரத்து வாயிலிருந்து வந்த அது ஒரு உண்மையான வார்த்தை அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறாங்க, செர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஹைர் ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு வராங்க, ஒரு போருக்கு போயிட்டு வரும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பெருமா எல்லா மனைவிமாரும் இருக்கிறாங்க. அப்ப நீ சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஏறி வர ஒட்டகம் ரொம்ப நோஞ்சு போய் மெதுவாக நடந்து நடந்து வருது, மெதுவாக நடந்து வருது. அப்போ கடைசியில் நோயாக ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நோயாகி நோய்க்கு மாயி அது நடக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி இன்னொரு மனைவி இருக்கிறாங்களே ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரெண்டு மூணு ஒட்டகம் வச்சுருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் கிட்ட, ஜைனபே உன் ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை யார் கொடு, சஃபியா கொடு அப்படின்றாங்க. அப்போ ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா நான் போய் போய் ஒரு யூதனுடைய பொண்ணுக்காக கொடுப்பேன் ஒட்டகத்தை அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி கேள்விப்பட்ட உடனே அன்னை ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மாசமா பேசவே இல்லை. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா கூட இந்த மாதிரி வார்த்தை சொன்னாங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை கண்டிக்கும் விதமாக ரெண்டு மாசமா பேசாமல் இருந்தாங்க. யாரோட, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா. இப்படி அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தாக ஒன்றிணைகிறாங்க. அதே மாதிரி ஹஜ் பிரயாணத்தின் போது, ஹஜ்ஜி பிரயாணத்தின் பொழுது சஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஒட்டகம் ரொம்ப மெதுவாக வருது, எல்லாரும் முன்னாடி போயிடுறாங்க, இவங்க ஒன்று மெதுவாக நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து பார்க்குறாங்க, என்ன சஃபியா என்ன ஆச்சுன்ற உடனே சஃபியா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒட்டகம் போக மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் சொல்லி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மேல் ஆடையினுடைய அந்த முந்தானு சொல்லுவாங்கல்ல, மேல் ஆடையினுடைய நுனியை எடுத்து அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணீர் என்ன பண்ணாங்க, தொடச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லியும் ஹதீஸ் அது. அந்த அளவுக்கு சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா மேலே அன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வச்சுருந்தாங்க. உஸ்மான் இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹோட வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹா ஆட்சிக்கு பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹா ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு கொலை செய்வதற்காக எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்க தயாரானாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பணி அவங்களுடைய ஹிருதத்தை ரொம்ப போற்றுவதற்குரியது. என்னன்னு சொன்னால் எதிரிகளுக்கு தெரியாமல் அந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹாவோ பல நாட்களாக வீட்டு சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அன்னை சஃபியா தான் என்ன பண்ணுவாங்கடா, உஸ்மான் ரழியல்லாஹு ரசூலுடைய மருமகங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு கொண்டு என்ன பண்ணுவாங்க, உணவுப் பொருள் மற்ற பண்ட பாத்திரம் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா எல்லா விதத்திலும் கல்வியிலும் அறிவிலும் தக்வாவிலும் சிறந்து விளங்கி அன்னை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு தங்களுடைய 60வது வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு இருந்ததை போன்று ஈமானையும் தக்குவாவையும் இறையச்சத்தையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற உணர்வையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.